ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். மெய்யன்பர்களே, பிரதோஷ வழிபாடு என்கின்ற இந்த ஒளிநாடா மூலம் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் அனைத்து மெய்யன்பர்களும் தங்களால் முடிந்த அளவு கடைபிடித்து வாழ்விலே மேன்மையடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு காஞ்சி மகா பெரியவர்களின் திருவடியை மனதிலே இணைந்து இந்த ஒளிநாடாவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரதோஷத்தை பற்றிய புராண வரலாற்றை நாம் காணுகின்ற பொழுது துர்வாச முனிவர் பெரிய சிவபக்தர். அதிலும் அவருடைய சிவபூஜைக்கு ஈடாக மற்ற ரிஷிகள் கூட வருவதற்கு பயப்படுவார்களா? அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் தான் செய்த சிவபூஜையை முடித்துவிட்டு தேவலோகத்திற்கு சென்றார். அங்கே ஐராவதத்தின் மீது அமர்ந்து கொண்டு இந்திரன் எதிர்பட்டான். இந்திரனை கண்டதற்காக தான் பூஜித்த சிவப்பிரசாதமான ஒரு மலரை அன்புடன் கொடுத்தார். ஆனால் இந்திரனோ போராத வேளையாக அலட்சியத்துடன் அதை வாங்கி ஐராவதத்தினுடைய தலையிலே வைத்தான். அந்த யானையானது அந்த மலரை தனது துதிக்கையால் எடுத்து கீழே போட்டு மிதித்து விட்டது. இதை கண்டு கோபம் கொண்ட துர்மாச முனிவர் இந்திரனை நோக்கி, நான் பணிவுடன் அளித்த சிவப்பிரசாதத்தை அதனுடைய பெருமை தெரியாமல் அவமதித்து விட்டாய். இதற்கு காரணம் நீ இந்திர பதவி என்கின்ற ஒரு செருக்கினால் இதை செய்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய செல்வங்களான காமதேனுவும் கற்பகமும் சிந்தாமணியும் இந்த நிமிடத்திலிருந்து உன்னை விட்டு அகலட்டம் என்று சாபமிட்டு விட்டு கோபத்தோடு சென்று விட்டார். தேவர்களும் தங்களுடைய செல்வம் மனத்தையும் இழந்து விட்டனர். பின்பு திருமாலின் உபதேசப்படி பார்க்கடலை கடைவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். அதற்கு அசுரர்களையும் உடன் அழைத்து கொண்டு மந்திரமலையை பார்க்கடலே மத்தாக வைத்து வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக அந்த மலையிலே சுற்றி கடலை கடைந்தார்கள். அந்த கடலை கடைந்த பொழுது தேவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை தவிர அவர்கள் எதிர்பார்க்காததெல்லாம் அந்த பார்க்கடலிலே தோன்றிவிட்டன. உதாரணத்திற்கு விஷங்கள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் அந்த பார்க்கடலிலே உதித்து விட்டன. அமுதமும் அந்த பார்க்கடலிலே வந்துவிட்டன. விஷத்தை கண்டவுடன் தேவர்களெல்லாம் நான்கு திசைகளுக்கும் பிரிந்து ஓடிவிட்டனர். ஓடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தனர். பரம கருணாமூர்த்தியான சிவபெருமான் அந்த நேரத்திலே என்ன செய்வது என்கின்ற உபாயத்திற்காக ஆலால சுந்தரர் தன்னுடைய கரத்திலே அந்த பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை ஏந்தி கொண்டு வர அந்த விஷத்தை உண்டு ஒரு க்ஷண நேரம் சும்மாக இருந்தார். அந்த க்ஷண நேரம் சும்மாக இருந்த தினத்தை ஏகாதசி திதி. அந்த வேளையிலே தேவர்கள் உபவாசம் இருந்து சிவனை வழிபட்டனர். மறுநாள் துவாதசி திதியிலே பாரணம் செய்தார்கள். அதற்கு மறுநாள் சிவபெருமான் திரியோதசி திதியிலே மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக 3¾ நாழிகையும் பின்னர் 3¾ நாழிகையுமாக உள்ள 7½ நாழிகை நேரம் உமை பிராட்டியாரோடு தமது திருக்கரத்திலே டமருகம் ஏந்தி சூலத்தை சுழற்றிக்கொண்டு சந்தியா நிருத்தம் என்கின்ற ஆனந்த தாண்டவத்தை செய்து அருளினார். இந்த ஆனந்த தாண்டவம் செய்த நேரத்தைத்தான் பிரதோஷ புண்ணிய காலம் என்று புராணங்கள் போற்றுகிறது. பிரதோஷத்தன்று உபவாசம் இருந்து சூரிய அஸ்தமானமாவதற்கு 4 நாழிகை முன்பு ஸ்நானம் செய்து வில்வதளத்தினாலே சிவபூஜை செய்து திருக்கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற மூலமூர்த்திக்கும் நந்திக்கும் நடக்கின்ற விசேஷ அபிஷேக ஆராதனைகளை கண்டு பின்பு பிரதோஷ நாயகர்களை ரிஷப வாகனத்திலே ஏற்றி கோவில் பிரகாரத்தை மும்முறை வலம் வந்து சிவநாமத்தை உச்சாடனம் செய்து தரிசனம் செய்ய வேண்டும். பிரதோஷ நேரத்திலே பிரதட்சிணம் செய்வது என்பது மிக மிக விசேஷமானது. அதிலும் சோமசூக்த பிரதட்சிணம் என்பதை பிரதோஷ நேரத்தன்று மட்டும்தான் செய்ய வேண்டும். அது என்ன சோமசூக்த பிரதட்சிணம்? இந்த சோமசூத்த பிரதட்சிணத்தை பிரதோஷ தருணத்திலே யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் சிவலோகத்தை மரணத் திருவாயிலே எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் நற்கதி அடைவார்கள் என்பதற்காகத்தான் இந்த சோமசூத்த பிரதட்சிணத்தை எல்லாம் முன்னோர்கள் பிரதோஷ தினத்தன்று செய்திருக்கிறார்கள். சோமசூத்த பிரதட்சிணம் என்றால் என்ன? முதலில் நந்தி தேவரை தரிசித்துவிட்டு அங்கிருந்து இடப்பக்கமாக சென்று சண்டேச நாயனாரை வணங்க வேண்டும். பின்னர் சென்ற வழியே திரும்பி வந்து மறுபடியும் நந்தி தேவரை தரிசிக்க வேண்டும். திரும்பவும் அங்கிருந்து வளமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசித்து பின்னர் வந்த வழியே திரும்பி வந்து நந்தியம்பிரானை வணங்கி அவருடைய இரு கொம்புகளுக்கு இடையிலே பிரணவத்தோடு கூட அரஹர மகாதேவா என்கின்ற சிவநாமத்தை சொல்லி தரிசிக்க வேண்டும். இப்படி நாம் மும்முறை செய்து வணங்க வேண்டும். இதைத்தான் சோமசுக்த பிரதட்சிணம் என்று முன்னோர்கள் வகுத்து நிர்ணயித்து செய்து மேன்மையடைந்திருக்கிறார்கள். பிரதோஷ காலத்திலே ஈசனை ரிஷப வாகனத்திலே ஏற்றி உலாவரச் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஈசன் எட்டு திசைகளிலும் நின்று கொண்டு ஆட்சி செய்கின்றார் என்பது ஐதீகம். ஊரும் பேரும் இல்லாதவனுக்கு ஓராயிரம் நாமம் என்று கூறுவார்கள். ஈசனுக்கென்று ஒரு ஊரும் இல்லை, அவருக்கென்று ஒரு பேரும் இல்லை. ஆனால் அவருடைய பெருமைகளை போற்றி பாடுவதற்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே ஈசனை எட்டு திசைகளிலும் நாம் நிறுத்தி அந்த எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு நாயகர்களை வரித்து அவர்களை தரிசிக்க வேண்டும் என்பதும் ஒரு மரபு. எட்டு திசைகளிலே ஏன் வழிபட வேண்டும் என்று நாம் பார்த்தோமேயானால், நம்முடைய வாழ்க்கையானது எட்டு திசைகளுக்குள்ளே அடங்கியிருக்கின்றன என்கின்றதான உண்மை புலப்படும். முதலாவதாக இந்திர மூலை என்று சொல்லக்கூடியதான கிழக்கு மூலையிலே ஸ்ரீ பாஸ்கர பிரசன்னேஸ்வரர் என்கின்ற ஈசனை மனதிலே நினைத்து அந்த ஈசனின் திருநாமத்தை மனதிலே நிறுத்தி ஈசனை வழிபடுகின்றோம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பலன் கண்டிப்பாய் வேண்டும். இந்த காரியம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் நம்முடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்றே இந்த எட்டு திசைகளிலும் ஈசனை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன என்பதையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வெறும் ஏட்டிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்ல, அவரவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து உணர்ந்த ஆனந்தமாகும். கிழக்கிலே இந்திர மூலையிலே ஸ்ரீ பாஸ்கர பிரசன்னேஸ்வரர் என்று சொன்னோம். இந்த பாஸ்கர பிரசன்னேஸ்வரரை நாம் தரிசிப்பதால் தடைப்பட்ட விவாகங்கள் எல்லாம் திருமணங்கள் எல்லாம் உடனே நிறைவேறுகின்றன. நல்லதொரு வேலை கிடைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் வாழ்விலே ஒரு நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்றால் இந்த திக்கிலே வழிபட வேண்டும். அத்துடன் பெரியவர்களின் ஆசி என்பது நமக்கு முக்கியம். அதைத்தான் சகாயம் ரெக்கமெண்டேஷன் என்று கூறுவார்கள். இந்த பெரியோர்களின் சகாயம் இந்த ஈசனை வழிபடுவதால் நமக்கு உறுதியாக கிடைக்கின்றது. ஒவ்வொரு காரியத்தை செய்தால் அதற்கு ஒரு தானம் இருக்க வேண்டும். அது என்ன தானம்? வாழ்க்கையிலே நமக்கு ரெண்டு முக்கியம். வாழ்வு மேன்மை அடைவதற்கு தானம், வாழ்வு செழிப்பதற்கு நிதானம். வாழ்விலே மேன்மையடைய வேண்டுமென்றால் தானம் என்று சொன்னால் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு அது உபயோகப்பட வேண்டும் என்று செய்வது தானம். தர்மம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற பொருளிலே நமக்கு மீந்தது போக செய்வது தர்மம். ஆனால் ஈசன் கோவில்களுக்கு செல்கின்ற பொழுது, திருத்தலங்களுக்கு செய்கின்ற பொழுது நமக்கு வசதி இருக்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக செய்தேயாக வேண்டியது தானம். அந்த வகையிலே கிழக்கு திக்கிலே ஸ்ரீ பாஸ்கர பிரசன்னேஸ்வரரை நாம் தரிசிக்கின்ற நேரத்திலே யார் யாருக்கு ஆடை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற அளவு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். வஸ்திரங்கள் என்றால் தேவைப்படுகிறவர்களுக்கு சட்டைகள், வேஷ்டிகள் மற்றும் இதர துணிமணிகளை தானமாக கொடுப்பது. இந்த தானத்தின் விசேஷம் என்னவென்றால், நாம் தானமாக கொடுக்கின்ற துணிகளிலே எத்தனை நூலழிகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய இல்லங்களிலே தடையற்ற செல்வம் பெருகும் என்பது ஆன்றோர்களின் அனுபவ வாக்காகும். இரண்டாவது திசையாக அக்னி மூலை. அக்னி மூலை என்று சொன்னாலே நம் எல்லோருக்கும் திருவண்ணாமலை கண்டிப்பாக நமக்கு நினைவுக்கு வந்தே ஆக வேண்டும். அக்னி க்ஷேத்திரமான அந்த திருவண்ணாமலையை மானசீகமாக நினைத்து தென்கிழக்கிலே ஸ்ரீ சாபம் தீர்த்த பாலேஸ்வரராக பிரதோஷ நாயகர்களை மனதிலே நிறுத்தி வழிபடுகின்றோம். இந்த சாபம் தீர்த்த பாலேஸ்வரர் என்று சொன்னால், ஒருவனுக்கு சாபம் எப்பொழுது போகிறது என்று சொன்னால் வேள்விகளை செய்ய வேண்டும். வேள்விகள் என்று சொன்னால் நெருப்பு காரியங்கள், அக்னி காரியங்கள் என்று கூறுவார்கள். ஓமத்தீ வளர்த்து அந்த ஓமத்தீயின் மூலம் நம்முடைய தீவினைகள் எல்லாம் பொசுங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு செய்வதுதான் வேள்விகள் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த வேள்விகளை செய்த பலன்களை அடைய வேண்டுமென்றால் ஸ்ரீ சாபம் தீர்த்த பாலேஸ்வரரை தென்கிழக்கு திக்கிலே வணங்க வேண்டும். அத்துடன் நான்கு வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற நான்கு வேதங்களையும் கண்டிப்பாக இந்துவாக பிறந்த ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய அவகாசமற்ற சூழ்நிலையிலே அந்த வேதங்களையெல்லாம் வெறுமனே பெயரளவிலே தான் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேதம் ஓதிய பலன்களை எல்லாம் இந்த சாபம் தீர்த்த பாலேஸ்வரரை தரிசிப்பதனாலே நாம் அடைகின்றோம். இவரை தரிசித்தால் என்ன செய்ய வேண்டும்? கோதானம், பசுவும் கன்றும் கோவில்களுக்கும் அது தேவைப்படுகிறவர்களுக்கும் தானமாக அளிப்பது. முன்னோர் காலத்திலெல்லாம் நாம் பார்த்தோமேயானால் எல்லோரு வீட்டுகளிலும் ஆணிறைகள் இருக்கும். ஏன் அந்த ஆணிறைகளை வைத்திருக்கிறார்கள் என்றால், பசு எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டிலே என்றென்றும் சுபீட்சம் நிலவும். இன்னும் தீவிரமாக பார்த்தோமேயானால் எத்தனையோ விலங்குகள் இந்த பூமியிலே இருக்க பகவத்கீதை உபதேசித்த கண்ணன் ஆணிறைகள் அதாவது பசு கூட்டங்களைத்தான் மேய்த்திருக்கின்றார். ஆகவே தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீட்டிலே எத்தனை பசுக்களை வைத்திருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய சுபீட்சங்களும் தீர்மானிக்கப்பட்டன. பல கோவில்களிலே கோசாலைகள் எல்லாம் நடந்து வந்த காலங்கள் உண்டு. இன்று கோசாலைகள் எல்லாம் அருகி போய் பிஞ்சரா போல் என்று வடநாட்டிலே அடிமாடுகள் என்று சொல்லக்கூடியதான மாடுகளையெல்லாம் ஒரு இடத்திலே சேர்த்து வைத்து பராமரித்து அதனுடைய உயிர்காலம் முடிந்த பின்பு அதற்கு உரிய கிரியைகளை செய்து வருகிறார்கள். நமது திருக்கோவில்களில் எல்லாம் கோசாலைகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அது நம்முடைய அடியார்களின் கைகளில் தான் இருக்கிறது. யார் யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் பசுவும் கன்றும் கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தோமேயானால் அதன் மூலம் பெறப்படுகின்ற பாலானது ஈசனுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேக காலத்திலே மிக மிக உபயோகமாக இருக்கும். மூன்றாவது திசையாக தெற்கிலே தர்மராஜன் மூலை அதாவது யமன் மூலை என்று சொல்லுவார்கள். பொதுவாக வாயினாலே அந்த பெயரை சொல்லக்கூடாது. தர்மராஜன் என்கின்ற பெயர்தான் அவருக்கு உகந்தது. அந்த தர்மராஜ மூலையிலே ஸ்ரீ மிருத்யுஞ்சயேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு ஈசனை வழிபடுகின்றோம். இந்த இடத்திலே ஒரு நுணுக்கமான கருத்தை நாம் காண வேண்டும். நாம் என்று ஈசனை வழிபட துவங்கிவிட்டோமோ அன்றே நமக்கு எந்த ஒரு கெடுதிகளோ அல்லது கெட்ட சக்திகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆயினும் நம்முடைய மூட நம்பிக்கைகளாலும் நம் மனதிலே மண்டி கிடக்கின்ற பயங்களினாலும் ஏவல் பில்லிசூனியம் போன்றவைகள் எல்லாம் இருப்பதாக நம்பிக்கொண்டு பயந்து கொண்டு நம்முடைய பொருட்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். என்று ஈசனின் கோவிலிலே நாம் காலடி எடுத்து வைத்து விட்டோமோ அன்றே இந்த ஏவல் பில்லிசூனியம் போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். அதிலும் மிருத்யுஞ்சயேஸ்வரரை தரிசித்தவர்கள் பூமிதானம் செய்தோமேயானால் அவர்களுடைய வம்சத்திலே என்றென்றும் சந்ததிகளுக்கு குறைவிருக்காது. இன்று பூமிதானம் செய்வது என்பது மிக மிக அரிது. ஆனால் அந்த பூமிதானத்திற்கு ஈடாக நம்மால் நிறைய செய்ய முடியும். இந்தியாவிலே பல கோவில்கள் கவனிப்பாரன்றி இன்று சிதைந்து கிடக்கின்றன. அந்த கோவில்களை எல்லாம் சீரமைக்க வேண்டுமேயானால் நம்முடைய இந்த பிறவி போதாது. ஆயினும் சிறுதுளி பெருவெள்ளமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே இந்த கோவில்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்ததை தானமாக செய்தால் அதுவே பூமி தானமாக அமையும். நான்காவதாக தென்மேற்கிலே ஸ்ரீ பித்ரு யக்ஞேஸ்வரர். இந்த தென்மேற்கு மூலையை நிருருத்தி மூலை என்று சொல்லுவார்கள். இந்த பித்ரு யக்ஞேஸ்வரரை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்பது அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே முன்னோர்கள் கண்டிப்பாக மறைந்திருப்பார்கள். அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதான தர்ப்பணம் திவசம் போன்றவைகளை எல்லாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இவைகளை செய்யாமல் நாம் எத்தனை கோவில்களுக்கு தரிசனம் செய்ய சென்றாலும் அவை எந்த ஒரு பலனையும் தராது என்பதுதான் அனைத்து நூல்களிலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அது என்ன தர்ப்பணம் திவசம்? முன்னோர்கள் மரித்த தினத்தன்று அவர்களின் நினைவாக அவர்களுக்காக அவர்களுடைய சந்ததிகள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்கின்ற ஒரு கர்மாவைத்தான் பித்திருக்காரியம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த பித்திருக்காரியத்தை அனைத்து மதத்தினருமே செய்து வருகிறார்கள். அதிலும் இந்து மதத்திலே இந்த பித்திருக்காரியமானது உகந்த இடத்திலே இருக்கிறது. தின பூஜையை நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் பித்திருக்களுக்கு உண்டான கர்மாவை உடம்பு சரியில்லாவிட்டாலும் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. ஏனென்றால் இந்த பித்திருக்காரியத்தை செய்யாமல் யார் தவறுகின்றானோ அவனுடைய சந்ததிகளிலே வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இதற்கு உதாரணமாக குச்சேலோ பாக்கியானத்திலே குச்சேலனுடைய கதையை சொல்லுகின்ற பொழுது குச்சேலர் ஒரு கட்டத்திலே அலட்சியமாக ஒரு சமயத்திலே பித்திருக்காரியம் செய்யாமல் இருந்த காரணத்தினால்தான் அவர் அத்தனை தரித்திரத்திற்கு ஆளானார் என்கின்ற ஒரு செய்தியும் நாம் அறியலாம். இதை முன்னிட்டுத்தான் மகான்களெல்லாம் பித்திருக்காரியங்களை அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். அதிலும் அமாவாசை புண்ணிய தினத்திலே நமது வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களை கேட்டுக்கொண்டு நம்முடைய முன்னோர்களிலே மூன்று தலைமுறையை சொல்லுவார்கள். அந்த மூன்று தலைமுறையிலே இருக்கின்ற முன்னோர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தவறி இருப்பதற்காக அவர்கள் நம்மை வாழ வைத்த நன்றிக்காக செய்வதுதான் பித்திருக்காரியம். இந்த பித்திருக்காரியங்களை சில சமயங்களிலே நம்மால் செய்ய முடியாமல் போகலாம். எங்கேனும் நாம் காலம் மாறி இருக்கலாம் அல்லது இடம் மாறி இருக்கலாம் அல்லது பொருட்கள் கிடைக்காமல் இருக்கலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தென்மேற்கு மூலையிலே ஸ்ரீ பித்ரு யக்ஞேஸ்வரரை தரிசிப்பவர்களுக்கு இந்த பித்ருசாபத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறது. அதனால் நாம் பித்ருக்காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம் என்பதல்ல, கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி என்றேனும் அவகாசம் கிடைக்காமல் செய்ய முடியாமல் போகுமேயானால் அதனால் வரக்கூடிய பித்ருசாபத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு இந்த தரிசனம் உதவி செய்கிறது. இவரை தரிசித்ததற்கு தானிய தானத்தை செய்ய வேண்டும். இந்த தானிய தானம் என்று கூறினமையானால் முன்னர் நமது தமிழகத்திலும் நமது இந்தியாவிலும் அனைத்து கோவில்களிலும் அன்னதானங்கள் செய்து வந்தார்கள். அந்த அன்னதானத்திற்கான பொருட்கள் எல்லாம் ஊர் குடிமக்களானவர்கள் தங்களது இல்லங்களுக்கு வருகின்ற உணவுப் பொருட்களிலே முதலாவது பிடி என்று கூறி கோவிலுக்கு எடுத்து வைத்து விடுவார்கள். அப்படி சேர்ந்த பொருட்களை எல்லாம் கோவிலிலே அன்னதானமாக செய்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் வயிறார அமுது படைத்தார்கள். இதை சைவத்திலே மகேஸ்வர பூஜை என்று கூறுவார்கள். இந்த தானிய தானத்தை தான் மகாபெரியவர்கள் எளிமையாக்கி பிடியரிசி திட்டம் என்று கூறினார்கள். வீட்டிலே தினமும் சமைப்பதற்கு முன்பு ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்து அவற்றை தானமாக கோவில்களுக்கு வழங்குவது. அதன் மூலம் கோவிலிலும் நித்தியப்படி நிவேதனங்களும் பூஜைகளும் தடையின்றி நடக்கும். நம்முடைய இல்லங்களிலும் இந்த தானிய தானம் செய்ததாலே அன்னலட்சுமிக்கு என்றும் குறைவிருக்காமல் ஐஸ்வர்யம் நிரந்தரமாக குடியிருக்கும். ஐந்தாவதாக, மேற்கு திசையிலே வருண மூலையிலே ஸ்ரீ சோமக்கபிலேஸ்வரனாக ஈசனை மனதிலே நிறுத்தி மகிழ்ச்சியுடன் வழிபடலாம். ஏன் இந்த மகிழ்ச்சி என்று கூறுகிறோம் என்றால், வருண திசையிலே எவன் ஒருத்தன் ஈசனை வழிபடுகின்றானோ அவனுக்கு வியாதிகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்கிறது என்பது சிவவாக்கியமாகும். அதனால்தான் மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றுபவர்களுக்கு வியாதிகள் வராது என்பது ஒரு கைகூடான வாக்கு. இந்த வியாதிகளிலிருந்து மீள வேண்டுமானால் மேற்கு திசையை வழிபட வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு உபகாரமாக வைத்திய தானத்தில் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதுவும் பிரதோஷ தருணத்திலே நாம் வைத்திய தானம் செய்வது நமக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடுகிறோம். வசதியற்ற நோயாளிகளுக்கு நாம் கொடுக்கின்ற மருந்துகளானது சென்று அவர்களையும் அந்த நோயிலிருந்து காப்பாற்றுகிறது. ஆறாவது திக்காக வடமேற்கிலே வாயு மூலையிலே, வாயு என்று கூறினோமையானால் திருக்காலத்தி கண்டிப்பாக நம்முடைய நினைவுக்கு வரும். அந்த வாயு மூலையிலே ஸ்ரீ பஞ்சபூதேஸ்வரராக இந்த பிரதோஷ தருணத்திலே நாம் ஈசனை வழிபடுகின்றோம். இந்த பஞ்சபூதேஸ்வரரை நாம் தரிசித்தோமையானால் குருவருளும் திருவருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கின்றன. அந்த குருவருளும் திருவருளும் ஒன்றிணைந்தோமையானால் தீர்த்த யாத்திரைகள் புரியலாம். என்றைக்குமே நாம் ஒரு காரியம் செய்தோமையானால் அதற்கு விருதுகள் நமக்கு கிடைத்தால் இன்னும் உற்சாகமாக செய்யலாம். நமக்கு அந்த விருதுகள் கிடைப்பதற்கு இந்த பஞ்சபூதேஸ்வரரை வழிபடுவது மிக மிக உகந்தது. குருவருள் என்று கூறுகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பூர்வ காலத்திலிருந்து ஒரு குரு இருப்பார்கள். அந்த குருவின் திருவடியை நாம் என்றென்றும் பற்றினோமையானால் நமக்கு என்றென்றும் இன்னல்கள் கிடையாது. உதாரணத்திற்கு குருமார்கள் என்று கூறினோமையானால் ஆதிசங்கரில் துவங்கி தற்காலத்திலே இருக்கின்ற காஞ்சி மகாபெரியவர்கள் வரையிலும், தபோவனத்திலே சித்தியடைந்திருக்கின்ற தவ திரு ஞானானந்தகிரி சுவாமிகள் வரையிலும் பல குருமார்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். இவர்களை எல்லாம் நாம் தரிசித்ததற்கு பலனாக சொர்ண தானம், அதாவது தங்கத்தை தானம் செய்ய வேண்டும். எப்படி செய்வது? இருப்பவர்கள் தான் செய்யலாம். அப்படி தங்கம் இல்லாதவர்கள் அந்த தங்கம் கொடுப்பதான பாவனையிலே எந்த கோவில்களுக்கெல்லாம் தங்கம் தேவைப்படுகிறதோ அதற்கான பொருட்களாக கொடுத்து இந்த சொர்ண தானத்திலே நம்மை இணைத்துக் கொள்ளலாம். ஏழாவதாக, வடக்கு திசையிலே குபேர மூலையிலே ஸ்ரீ பிரபாக கிரீஸ்வரராக பிரதோஷ நாயகர்களை தரிசிக்கின்றோம். இவரை தரிசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான பலனை நாம் பெறுகின்றோம். திருமணமாகி பல வருடங்களாக சந்தான பாக்கியம் இல்லை என்று இயங்குகின்ற தம்பதிகளுக்கு இந்த திக்கிலே நாம் வழிபடுவோமேயானால் நல்லதொரு மகப்பேறு நமக்கு கிட்டுகிறது. அத்துடன் கூட மனக்கலக்கம் நமக்கு அறவே நீங்குகிறது. நந்தியம்பிரானின் மனக்கலக்கத்தை நீக்கி இந்த கோயம்பேட்டிலே முதன் முதலிலே ஈசன் பிரதோஷ தரிசனத்திற்காக நந்தியம்பிரானை வரவழைத்த காரணத்தினாலே கோயம்பேட்டிலே நடக்கின்ற பிரதோஷத்தை ஆதிப்பிரதோஷம் என்று கூட சிறப்பிக்கிறார்கள். வடக்கு திக்கிலே ஸ்ரீ பிரபாககிரீஸ்வரரை வழிபட்டவர்கள் ஸ்தல கைங்கரியத்தை ஒரு தானமாக செய்யலாம். ஸ்தல கைங்கரியம், பொருள் இருப்பவர்கள் பொருள் கொடுத்து திருப்பணியிலே இணைத்துக் கொள்கிறார்கள். பொருள் வசதி அற்றவர்கள் அந்த கோவிலுக்கு சரீர உதவி என்ன தேவையோ அவற்றையெல்லாம் செய்தோமையானால் அதுதான் ஸ்தல கைங்கரியமாக அமைகிறது. எட்டாவதாக, வடகிழக்கிலே ஈசான்ய மூலை, அதாவது ஈசன் குடியிருக்கும் மூலை, அந்த ஈசான்ய மூலையிலே ஸ்ரீ ஐஸ்வர்ய சக்கராதீஸ்வரர். ஐஸ்வர்யம் சக்கரம், காரணம் செல்வம் ஓரிடத்திலே நிலைத்து நிற்பதில்லை. சக்கரம் சுழல்வது போன்று செல்வமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. யார் நேர்மையுடனும் பக்தியுடனும் நாணயத்துடனும் வாழ்க்கையிலே நெறிமுறைகளோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடம்தான் செல்வமும் குவிகிறது. இந்த ஐஸ்வர்ய சக்கராதீஸ்வரரை வழிபடுவதால் விபத்துக்கள் வாராமல் இருக்கின்றன. இன்று விபத்துக்கள் என்பது அது எந்த ஒரு விபத்தாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை நிலைகுலைய வைக்கின்றன. இந்த ஐஸ்வர்ய சக்கராதீஸ்வரின் தரிசனமானது விபத்துக்களிலிருந்து நம்மை காக்கின்றது. அடுத்தது குடும்ப ஒற்றுமை. குடும்ப ஒற்றுமை என்று சொல்லுகின்ற பொழுது விவாகரத்துக்களினாலே பல சகோதர சகோதரிகள் இன்று கண்ணீரோடு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக இந்த ஐஸ்வர்ய சக்கராதீஸ்வரரை வழிபடுவோமையானால் விவாகரத்துக்கள் கண்டிப்பாக குறைகின்றன என்பது அனுபவபூர்வமான உண்மை. இவரை தரிசித்ததற்கு காணிக்கை வித்யாதானம். வித்தை என்று சொன்னால் கல்வி. யார் யார் கல்வி கற்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்மால் என்ற எழுது பொருட்கள், நூல்கள் மற்றும் கட்டண செலவுகளை எல்லாம் நாம் செய்தோமையானால் அதைத்தான் வித்யாதானம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த எட்டு திசையிலே நமக்கு தெரிந்த வரையிலே ஈசனை மனதிலே நிறுத்தி நாம் பிரதோஷ தரிசனத்தை கண்டிருக்கின்றோம். சிவன் கோவிலை தரிசித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது வாயிற்படியிலே உட்கார்ந்து வர வேண்டும் என்பது ஒரு சிவநீதி. அது என்ன சிவநீதி என்று கூறினோமையானால், கோவிலின் வாசலிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிரஞ்சீவிகள் ஏழு பேர், அவர்களை சப்த சிரஞ்சீவிகள் என்று கூறுவார்கள். அந்த ஏழு சிரஞ்சீவிகளும் யார் இந்த சிவன் கோவிலை தரிசித்து செல்கிறார்களோ அவர்களெல்லாம் என்றென்றும் வளமாக வாழ வேண்டும் என்று இரு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார்களாம். அதற்காகத்தான் கோவிலை விட்டு, அதாவது சிவன் கோவிலை விட்டு தரிசித்து வெளியே வருகின்ற பொழுது அமர்ந்து வர வேண்டும். அந்த சிரஞ்சீவிகள் யார் யார்? அனுமார், வியாசர், விபீஷணன், கிருபர், பரசுராமர், பிரக்லாதர், மார்கண்டேயன். இந்த ஏழு சிரஞ்சீவிகளும் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்ற காரணத்தினாலே சிவதரிசனத்தோடு கூட நம்முடைய இல்லங்களிலே சிரஞ்சீவித்தன்மையும் நாம் எட்டுகின்றோம். இந்த பிரதோஷ வழிபாடு என்கின்ற ஒலிநாடாவை கேட்கின்ற அன்பர்களெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து நமக்கெல்லாம் உறைவிடம் தந்து இந்த புவியிலே வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பரம்பொருளான அந்த பரமசிவனின் திருவடியை என்றென்றும் மனதிலே நினைத்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற வாக்கை மேற்கோளாக கொண்டு அமைதியாக வாழ்வோம், ஆனந்தத்தோடு வாழ்வோம், அடுத்தவர்களையும் ஆனந்தத்தோடு வாழ வைப்போம், இருந்தும் இல்லாமல் இரு மகிழ்வித்து மகிழ் என்கின்ற வாசகத்திற்கு ஏற்ப எல்லோரையும் மகிழ வைத்து நாமும் மகிழ்வோடு வாழ்ந்து அமைவோம். நம பார்வதி பாதாயே ஹர ஹர மகாதேவா, ஜெய் தர்ம சம்வர்தனி. அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அரசே போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அத்தா போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அறிவா போற்றி, ஓம் அம்பலா போற்றி, ஓம் அரியோய் போற்றி, ஓம் அருந்தவா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அண்டமே போற்றி, ஓம் ஆதியே போற்றி, ஓம் ஆரங்கா போற்றி, ஓம் ஆரமுதே போற்றி, ஓம் ஆரணா போற்றி, ஓம் ஆண்டவா போற்றி, ஓம் ஆலவாயா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இறைவா போற்றி, ஓம் இடபா போற்றி, ஓம் இன்பமே போற்றி, ஓம் ஈசனே போற்றி, ஓம் உயிரே போற்றி, ஓம் உணர்வே போற்றி, ஓம் உயிரே போற்றி, ஓம் ஊழியே போற்றி, ஓம் எண்ணே போற்றி, ஓம் எழுத்தே போற்றி, ஓம் எண்குணா போற்றி, ஓம் எழிலா போற்றி, ஓம் எளியாய் போற்றி, ஓம் ஏகா போற்றி, ஓம் ஏழிசையே போற்றி, ஓம் ஏரூர்ந்தா போற்றி, ஓம் ஐயா போற்றி, ஓம் ஒருவா போற்றி, ஓம் ஒப்பிலா போற்றி, ஓம் ஒளியே போற்றி, ஓம் ஒலியே போற்றி, ஓம் ஓம்காரா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கதிரே போற்றி, ஓம் கதியே போற்றி, ஓம் கனியே போற்றி, ஓம் கலையே போற்றி, ஓம் காருண்யா போற்றி, ஓம் குறியே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குறுங்காலீசா போற்றி, ஓம் குணமே போற்றி, ஓம் கூத்தா போற்றி, ஓம் சடையா போற்றி, ஓம் சங்கரா போற்றி, ஓம் சரபேசா போற்றி, ஓம் சீரா போற்றி, ஓம் சுடரே போற்றி, ஓம் சுந்தரா போற்றி, ஓம் செங்கனா போற்றி, ஓம் சொல்லே போற்றி, ஓம் ஞாயிறே போற்றி, ஓம் ஞானமே போற்றி, ஓம் தமிழே போற்றி, ஓம் தலைவா போற்றி, ஓம் தந்தையே போற்றி. மந்திரமூர்த்திக்கு மனக்கவலை நீக்கி ஆனந்தத்தை அளிக்கும் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை இந்த இனிய தருணத்திலே எல்லோரும் சொல்லி இன்புறுவோம். ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில், இமை பொழுதும் எண்ணெஞ்சில், நீங்காதான் தாழ் வாழ்க, நீங்காதான் தாழ் வாழ்க, ஓ கழியாண்ட, ஓ கழியாண்ட, குருமனிதன் தாழ் வாழ்க, குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் ஆகி நின்று, அன்னிப்பான் தாழ் வாழ்க, அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன், ஏகன் அநேகன், இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட, வேகம் கெடுத்தாண்ட, வேந்தனடி வெல்க, வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன், பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன், பெய்கழல்கள் வெல்க, பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன், புறத்தார்க்கு சேயோந்தன், பூங்கழல்கள் வெல்க, பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும், கரம் குவிவார் உள்மகிழும், கோன்கடல்கள் வெல்க, கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், சீரோன் கடல் வெல்க, சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற, நேயத்தே நின்ற, நிமலனடி போற்றி, நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும், மாய பிறப்பருக்கும், மன்னன் அடி போற்றி, மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம், சீரார் பெருந்துரைனம், தேவனடி போற்றி, தேவனடி போற்றி, ஆராத இன்பம், ஆராத இன்பம், அருளும் மலை போற்றி, அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள், சிவன் அவன் என் சிந்தையுள், நின்றாதனால், நின்றாதனால், அவன் அருளாலே, அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கி, அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ, சிந்தை மகிழ, சிவபுராணம் தன்னை, சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும், முந்தை வினை முழுதும், ஓய உரைப்பன் யான், ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை, கண்ணுதலான் தன் கருணை, கண் காட்ட வந்தைதி, கண் காட்ட வந்தைதி, எண்ணுதற்கு எட்டா, எண்ணுதற்கு எட்டா, எழிலார் கழலிரஞ்சி, எழிலார் கழலிரஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து, விண்ணிறைந்து மண்ணிறைந்து, மிக்காய் விளங்கொழியாய், மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை, எண்ணிறந்து எல்லை, இலாதானே நின் பெரும் சீர், இலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையே, பொல்லா வினையே, புகழுமாறு ஒன்றறியேன், புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய், புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாகி, பறவையாய் பாம்பாகி, கல் ஆய் மனிதராய், கல் ஆய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல் அசுரராகி, வல் அசுரராகி, முனிவராய் தேவராய், முனிவராய் தேவராய், செல்லா அநின்ற, செல்லா நின்ற, இத்தாவர சங்கமத்துள், இத்தாவர சங்கமத்துள், எல்லா பிறப்பும், எல்லா பிறப்பும், பிறந்திழைத்தேன் எம்பெருமான், பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள், மெய்யே உன் பொன்னடிகள், கண்டு இன்று வீடுற்றேன், கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள், உய்ய என் உள்ளத்துள், ஓம்காரமாய் நின்ற, ஓம்காரமாய் நின்ற, மெய்யா விமலா, மெய்யா விமலா, விடைப்பாகா வேதங்கள், விடைப்பாகா வேதங்கள், ஐயா என ஓங்கி, ஐயா என ஓங்கி, ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே, ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய், வெய்யாய் தனியாய், பிரியமானனா விமலா, பிரியமானனா விமலா, பொய்யாயின எல்லா, பொய்யாயின எல்லா, போயகல வந்தருளி, போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி, மெய்ஞானமாகி, மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதே, எஞ்ஞானம் இல்லாதே, இன்பப் பெருமானே, இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை, அஞ்ஞானம் தன்னை, அகல்விக்கும் நல்லறிவே, அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிருதி, ஆக்கம் அளவிருதி, இல்லாய் அனைத்துலகும், இல்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய், ஆக்குவாய் காப்பாய், அழிப்பாய் அருள் தருவாய், அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை, போக்குவாய் என்னை, புகுவிப்பாய் நின் தொழும்பின், புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய், நாற்றத்தின் நேரியாய், சேயாய் நனியானே, சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய, மாற்றம் மனம் கழிய, நின்ற மறையோனே, நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலொடு, கரந்த பால் கண்ணலொடு, நெய் கலந்தார் போல, நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள், சிறந்தடியார் சிந்தனையுள், தேனூரி நின்று, தேனூரி நின்று, பிறந்த பிறப்பருக்கும், பிறந்த பிறப்பருக்கும், எங்கள் பெருமான், எங்கள் பெருமான், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், விண்ணோர்கள் ஏத்த, விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாய் எம்பெருமான், மறைந்திருந்தாய் எம்பெருமான், வல்வினையேன் தன்னை, வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய, மறைந்திட மூடிய, மாயிருளை, மாயிருளை, அறம்பாவம் என்னும், அறம்பாவம் என்னும், அருங்கயிற்றால் கட்டி, அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தெங்கும், புறந்தோல் போர்த்தெங்கும், புழு அழுக்கு மூடி, புழு அழுக்கு மூடி, மலம் சோறும், மலம் சோறும், ஒன்பது வாயிற்குடிலை, ஒன்பது வாயிற்குடிலை, மலங்க புலன் ஐந்தும், மலங்க புலன் ஐந்தும், வஞ்சனையை செய்ய, வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தால், விலங்கு மனத்தால், விமலா உனக்கு, விமலா உனக்கு, கலந்த அன்பாகி, கலந்த அன்பாகி, கசிந்து உள் உருகும், கசிந்து உள் உருகும், நலந்தான் இல்லாத, நலந்தான் இல்லாத, சிறியேற்கு நல்கி, சிறியேற்கு நல்கி, நிலந்தன் மேல் வந்தருளி, நிலந்தன் மேல் வந்தருளி, நீல்கடல்கள் காட்டி, நீல்கடல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய், ஞாயிற்கடையாய், கிடந்த அடியேற்கு, கிடந்த அடியேற்கு, தாயிற் சிறந்த, தாயிற் சிறந்த, தயா ஆன தத்துவனே, தயா ஆன தத்துவனே, மாசற்ற சோதி, மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடரே, மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனார், தேசனே தேனார், அமுதே சிவபுரணே, அமுதே சிவபுரணே, பாசமாம் பற்றறுத்து, பாசமாம் பற்றறுத்து, பாரிக்கும் மாரியனே, பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து, நேச அருள் புரிந்து, நெஞ்சில் வஞ்சம் கெட, நெஞ்சில் வஞ்சம் கெட, பேராது நின்ற, பேராது நின்ற, பெருங்கருணை பேராரே, பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே, ஆரா அமுதே, அளவிலா பெம்மானே, அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள், ஓராதார் உள்ளத்துள், ஒளிக்கும் ஒளியானே, ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி, நீராய் உருக்கி, என் ஆறுயிராய் நின்றானே, என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும், இன்பமும் துன்பமும், இல்லானே உள்ளானே, இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய், யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே துன்னிருளே, சோதியனே துன்னிருளே, தோன்றா பெருமையனே, தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் கொண்டுணர்வார் தம் கருத்தே நோக்கரிய நோக்கே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றே தேற்றனே தேற்றே தெளிவே என் சிந்தனையுள் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே அமுதே உடையானே வேற்று விகார வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்றென்று அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் கூத்தனே பிள்ளையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் சொல்லிய பாட்டே பொருள் உணர்ந்து சொல்லுவார் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் செல்வர் சிவபுரத்தே உள்ளார் சிவனடிக்கு உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா கேட்டதெல்லாம் கொடுப்பவனே அருணாச்சலா நல்ல கீர்த்தி தர வேணுமையா அருணாச்சலா காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா ஆனந்த நடம் புரியும் அருணாச்சலா எங்கள் அல்லல்களை தீருமையா அருணாச்சலா ஆனந்த நடம் புரியும் அருணாச்சலா எங்கள் அல்லல்களை தீருமையா அருணாச்சலா அலவாய் தலம் இருக்கும் அருணாச்சலா அலவாய் தலம் இருக்கும் அருணாச்சலா உந்த அருளுக்கு இணையுண்டோ அருணாச்சலா அருளுக்கு இணையுண்டோ அருணாச்சலா காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா வரும் உலகத்திலே அருணாச்சலா கருணை மலையாக இருப்பவனே அருணாச்சலா மாறி வரும் உலகத்திலே அருணாச்சலா கருணை மலையாக இருப்பவனே அருணாச்சலா நிருபுசி நின்றவனே அருணாச்சலா நிருபுசி நின்றவனே அருணாச்சலா உன்னை நெஞ்சார கடக்கும் விடுவோம் அருணாச்சலா. காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா, உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா. சக்தியுடன் கலந்தவனே அருணாச்சலா, உந்தன் சன்னதிக்கு வந்திடுவோம் அருணாச்சலா. சக்தியுடன் கலந்தவனே அருணாச்சலா, உந்தன் சன்னதிக்கு வந்திடுவோம் அருணாச்சலா. பக்தியுடன் பாடி வந்தோம் அருணாச்சலா, பக்தியுடன் பாடி வந்தோம் அருணாச்சலா. எங்கள் பாவங்களை போக்கிடுவாய் அருணாச்சலா, எங்கள் பாவங்களை போக்கிடுவாய் அருணாச்சலா. காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா, உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா. காலமெல்லாம் காப்பவனே அருணாச்சலா, உந்தன் காலடிய வணங்குகிறோம் அருணாச்சலா. கேட்டதெல்லாம் கொடுப்பவனே அருணாச்சலா, நல்ல கீர்த்தி தர வேணுமையா அருணாச்சலா. காலமெல்லாம் காப்பவன் அருணாச்சலனை நினைத்தால் போதும் ஆயிரம் நன்மை கூடி வரும். திரு அண்ணாமலைக்கு சென்று வந்தாலே ஆனந்த வாழ்வு தேடி வரும். கிரிவலம் வந்தால் அன்பர்கள் வாழ்வில் கேட்டது எல்லாம் கிடைத்துவிடும். நாம் அரகர சிவனே என்றால் போதும் பண்டிக துன்பம் விலகிவிடும். அருணாச்சலனை நினைத்தால் போதும் ஆயிரம் நன்மை கூடி வரும். பக்திகள் தானே முழங்கிடுவார். ஆவது எல்லாம் அவனருள் என்று வாழ்வது ஒன்றே நன்மை தரும். ஆவது எல்லாம் அவனருள் என்று வாழ்வது ஒன்றே நன்மை தரும். பாவங்கள் தீர பரமனை பணிந்தால் புண்ணியம் வந்து சேர்ந்துவிடும். அருணாச்சலனை நினைத்தால் போதும் ஆயிரம் நன்மை கூடி வரும். திரு மலைக்கு சென்று வந்தாலே ஆனந்த வாழ்வு தேடி வரும். அடிமுடி காணா நெடியவனாக அம்பலவானன் நின்றிருப்பான். அடியவர் துயரம் அறிந்தே அவனும் அன்பரை தேடி வந்திடுவான். லிங்கத்தின் வடிவம் தாங்கிய சிவனை கண்டால் பிறவி பிணி தீரும். லிங்கத்தின் வடிவம் தாங்கிய சிவனை கண்டால் பிறவி பிணி தீரும். எங்கும் நிறைந்த ஈசன் அருளை எண்ணியிருந்தால் நலம் சேரும். அருணாச்சலனை நினைத்தால் போதும் ஆயிரம் நன்மை கூடி வரும். திரு அண்ணாமலைக்கு சென்று வந்தாலே ஆனந்த வாழ்வு தேடி வரும். கிரிவலம் வந்தால் அன்பர்கள் வாழ்வில் கேட்டது எல்லாம் கிடைத்துவிடும். நாம் அரகர சிவனே என்றால் போதும் அண்டிய துன்பம் விலகிவிடும். அருணாச்சலனை நினைத்தால் போதும் ஆயிரம் நன்மை கூடி வரும். திரு அண்ணாமலைக்கு சென்று வந்தாலே ஆனந்த வாழ்வு தேடி வரும்.